ஐயாரட்டு நாத்து கட்டு, ஐயா போட கூத்து கட்டு, ஐயாரட்டு நாத்து கட்டு, ஐயா போட கூத்து கட்டு, யானை கட்டி ஏறு பூட்டு பாய்க்கா பட்டி பாத்து கட்டு, கும்பாரம்மா சுத்தி கட்டு, பகல் எல்லாம் பாடுபட்டா விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே, செல்லமே செல்லமே, தங்கமே தங்கமே, என் செல்லமே செல்லமே, தங்கமே தங்கமே. நீ தூக்கி கட்டுற வேலை, நான் கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கழுத்து கட்டில் மேல. விரல் பத்தி நீங்க தெழுவ பாக்குது, ஜலமே ஜலமே.